வெள்ளி நிலவே, வெள்ளி நிலவே, வெள்ளி நிலவே, வெள்ளி நிலவே, வீண் சோகம் ஏனடிமானே ஏனடி. முல்லை மலரே, முல்லை மலரே, உன்பாரம் தீர்ப்பவர் யாரு கூறடி. மின்னும் சிலையே அன்னை போல் வரவா நானும் சோரூட்ட, உண்ணாதிருந்தால் இங்கே யார் வருவார் உன்னை சீராட்ட. வெள்ளி நிலவே, வெள்ளி நிலவே, வீண் சோகம் ஏனடி மானே ஏனடி. பாடி மண்ணில் கோடி கவிதை வாழும் வரவாதே. நீலாச்சோறு நீலாச்சோறு தரவா நீயும் பசியார, குயில் பாட்டு குயில் பாட்டு தருவோம் நாங்கள் குஷியாக. வானவில்லும் தான் இறங்கி பாய் போடுமே நீயும் தூங்க, ஆடும் மயில் எல்லாம் தாலாட்டியே காற்று வீச, தேவ கண்ணியே தேவதென்னை தன்னாலே. வெள்ளி நிலவே, வெள்ளி நிலவே, வீண் சோகம் ஏனடி மாறே ஏனடி. முல்லை மலரே, முல்லை மலரே, உன் பாரம் தீர்ப்பவர் யாரு கூறடி. Na na na na na.